வணக்கம். தமிழ்நாடு மாணவிளைஞர் கூட்டமைப்பின் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஞானப்பிரகாசம், 1/6/18. செந்தில்குமார் என் கூட வந்திருந்தார். செந்திலுக்கு என்னுடைய நன்றி, என் கூட துணை நின்றதற்கு. ஒவ்வொரு தடவையும் யாராவது ஒருத்தர் வந்து செந்திலோ ராஜதுரையோ அல்லது ரமேஷோ யாரையாவது நான் அவங்களுடைய பாவத்தை கையேந்திரங்கிறது மறக்க முடியாத உண்மை. அவங்களும் என்னோட இழுத்துட்டு அலையிறதுங்கிறது, அவங்களும் அவங்களுடைய குடும்பத்தை போட்டுட்டு வராங்கங்கிறத நம்புங்க. இது இதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நண்பர்களை தயவு செய்து நான் சொல்கிறத புரிஞ்சுக்குவாங்க. இப்போது இந்த ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு மாதிரி எடுத்துருக்குறோம். யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ அவங்களெல்லாம் மாதிரி தான். நீங்கள் அதில் வந்து ஒரு வெற்றி பெற்ற ஒரு உச்சத்தை தொடலைன்னு வச்சுக்கோங்க. ஒன்றுமே இல்லாமல் ஒரு தென்னை மரத்தை ஆண்டு முழுவதும் காய்க்க வச்சு காட்டலான்னா, ஒரு மாவட்டத்தில் ஒரு மாந்தோப்பை எடுத்துருக்குறோம். ரமேஷில் திருவனந்தம்பட்டியில் ரமேஷோட மாந்தோப்பை மாதிரி எடுத்துருக்குறோம். அந்த மாவட்டத்தில் இருக்கிற மாந்தோப்புலேயே அந்த மாந்தோப்பு மிக உயர்வான முறையில் ஒரு காய்ப்புக்கு வந்த பிறகு தானே அந்த மாவட்டத்து மக்கள் நம்புவாங்க. அது மாதிரி செஞ்சியில் வந்து கடலை தோட்டம் மாதிரி எடுக்கிறோம். அந்த பகுதியில் உள்ள கடலை தோட்டத்தில் அது வந்து மிக சிறப்பாக ஒன்றுமே செய்யாமல் மிக சிறப்பான ஒரு விளைச்சலை கொண்டு வந்தால் தானே அதை வந்து அவங்க வந்து மாதிரியாக எடுத்துப்பாங்க. அந்த பகுதி மக்களுக்கு வந்து அது வந்து ஒரு பாடமாக அமையும், ஒரு அனுபவ பாடமாக அமையும். இதை மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம வந்து செய்து காண்பிக்கவில்லை என்றால், நீரை உற்பத்தி செய்து காண்பிக்கவில்லை என்றால், விளைச்சலை உற்பத்தி செய்து காண்பிக்கவில்லை என்றால், இந்த இயற்கை மேம்பாடு உணவினுடைய தரம் மிக உயர்ந்த இடத்தை நோக்கி செல்லவில்லை என்றால், ஆரோக்கியத்தின் மிக உச்ச தன்மையை அடைந்த ஒரு விளைச்சலை நம்மால் உற்பத்தி செய்ய முடியவில்லை என்றால், உயிர் சக்தி மிக்க ஒரு விளைச்சலை உற்பத்தி செய்ய முடியவில்லை என்றால், உயிர் சக்தி மிக்கன்னா புரிஞ்சுக்கோங்க, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் எந்த உழவனும் விதையெல்லாம் வந்து ஒரு கம்பெனிகிட்டெல்லாம் போய் வாங்கவில்லை, இல்லை அவங்கவுங்க நிலத்தில் விளையிறதுலேயே அவங்க எடுத்து விதை எடுப்பாங்க, அது போட்டால் முளைக்கும். அப்போ அது வந்து உயிர் சத்து மிகுந்ததாக இருந்தது. இப்போ அந்த உயிர் சத்தே இல்லை, எல்லாருமே விதை வாங்குகிற ஆளாக மாறிட்டோம், தண்ணி வாங்குகிற ஆளாக மாறிட்டோம். எங்கே வந்து கொஞ்சமான தண்ணியில் நிறைய விளைய வைக்கலாம் அப்படிங்கிற இடத்த நோக்கி நம்ம போகிறோம். இஸ்ரேலில் வந்து சொட்டு நீர் போட்டு நிறைய விளைய வைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து வனம் அறக்கட்டளை போய் பார்த்துட்டு அதை மாதிரி விளைய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னு கேட்டிங்கன்னா, அறியாமையை அறிவு என்று நம்பி அதை உலகுக்கு சொல்லிக் கொடுப்பது அறிவினம். அறிவு வந்து கெட்டுப்போச்சுன்னா நான் தான் அறிவுன்னு சொல்லிட்டு அது உலகத்துக்கு தனக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுத்துட்ருக்கோம். உண்மையான அறிவு இல்லாத அறிவு சொல்கிறது பிரியா. அறியாமை உலகுக்கு அறிவை சொல்லிக் கொடுத்து கொண்டிருப்பது அறிவினம். அந்த அறியாமை மிக்க அறிவை மதித்து அதனிடம் சென்று பாடம் கேட்பது மதியினம். எதை மதிக்கணும்? உண்மையான அறிவை நம்ம மதிக்கணுமா வேணாமா? உங்கள் வம்சத்தில் உள்ளவங்க, உங்களுடைய முன்னோர்கள் நீரை எப்படி உற்பத்தி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, விளைச்சல் எப்படி அதிகரிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, உணவினுடைய தரம் எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அந்த உணவை எப்படி உற்பத்தி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, எப்படி பூமியை கட்டமைச்சு பாதுகாப்பாக வாழணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஞானப்பிரகாசத்தோட தனிப்பட்ட சொத்து இல்லை, என்னுடைய ஆதங்கம். எப்படியாவது அதில் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பயிரையும் புள்ள கூட நம்ம எப்படி நடணும்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டு வரோம் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றையும் உற்பத்தி செய்து காண்பித்து நீங்கள் உங்கள் மக்களுக்கு சாட்சியாக நிற்கவில்லை என்றால் இந்த மண்ணை காப்பாற்ற முடியாது. சின்னதாக புரிஞ்சுக்கோங்க, இஸ்ரேலில் போய் நம்ம சொட்டு நீர் பாசனத்தை கற்றுட்டு வந்து நம்ம விளைய வைக்கிறோம்னு வைங்க, ஆக சொட்டு நீர் போட்டு மட்டும்தான் உங்களால் விளைய வைக்க முடியும், மிக உச்சபட்ச விளையில விளைச்சலாக விளைய வைக்க முடியும்னா எவ்வளவு பேருக்கு இந்த சொட்டு நீர் போடுற வாய்ப்பு கிடைக்கும்? சொட்டு நீர் இல்லாத காலங்களில் என்ன பண்ணுவீங்க? ஏங்க உங்கள் வாசலில் கொள்ளையில் எங்கே பார்த்தாலும் நீர் நிரம்பி நின்னா வாசலில் செடி இருக்கும், புல் முளைக்கிறதுக்கு கூட வாசலில் ஈரம் இருந்தால் தானேங்க புல் முளைக்கும். நீரை உற்பத்தி செய்கிற ஒரு அறிவு இல்லைன்னா உங்கள் வாசலில் செடி முளைக்காது, கண்ட இடத்துல நீங்கள் கண்ட பசுமையை பார்க்க முடியாது, ஆடு மாடுகள் இருக்காது, பூச்சிப்புழுக்கள் இருக்காது, உயிரினங்கள் எல்லாம் தட்டுப்பாடாயிடும். நீருங்கிற ஒன்று இல்லைன்னா பூமியில் உயிரினங்களே இல்லை. ஆனால் பூமியில் நீரை உற்பத்தி செய்ய முடியும் என்று சொல்லுகின்ற ஒரு அறிவு, உலகத்திற்கு சொல்லி கொடுத்த அறிவு, செய்து காட்டிய அறிவு தமிழ் மொழி. நம்ம பல்லடத்தில் இன்றைக்கி 4 மணி நேரம் 5 மணி நேரம் மோட்ரு ஓடுது, அவர் 8000 காய்க்கு மேலே தேங்காய் போட்டிருக்காரு. சக்தி பண்ணையில் இன்றைக்கி 2-3 மாதமாக தண்ணீரே வைக்கல. அதே மாதிரி திருச்செங்கோட்டில் அவங்க சின்னசாமி ஐயா அவங்க நிறைய செஞ்சுருக்கிறாங்க. சத்தியமங்கலத்தில் 850 அடி போர் வந்து வறண்டு போச்சு, 2 வருஷம் ஆகுது, 1100 அடி போரில் தான் தண்ணி கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு. அந்த 850 அடி போரும் ஆண்டு முழுவதும் தண்ணி வர்றது மாதிரி செஞ்சாதான் அது தமிழர் வேளாண்மையுடைய சாதனைன்னு சொல்லிவிட்டு அங்கே நாங்கள் வரப்படுத்தி வச்சுருக்கோம் சரியா? இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி கிடையாது அந்த போரில். ஆனால் இன்னும் 2 அல்லது 3 ஆண்டுகளையும் அங்கே நீரை உற்பத்தி செய்து அந்த போரில் தண்ணி வந்தால் தான் இந்த வேளாண்மையே உண்மை அப்படின்னு நானே நம்பிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா அந்த வேளாண்மை போய், நான் சொல்லிக் கொடுக்குற அறிவு போய், நம்ம அந்த மாதிரி சாட்சியை நிரூபணமாக காட்ட வேண்டும் என்று நம் வெளியில் வந்து கொண்டு இருக்கிறோம். தயவுசெய்து புரிஞ்சுவாங்க நண்பர்களே, நான் வர்றது பெருசு இல்லை. நானும் வந்து ஒரு குடும்பஸ்தான், ஒரு எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவன் தான். என்னுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய உழைப்பு ரொம்ப அவசியம் தேவைப்படுது. அதை விட பூமி உயிரோடு இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. என்னுடைய அடுத்த தலைமுறை வாழறதுக்கே பூமி பத்திரமா இருந்தால் தான் வாழ முடியும். நீங்கள் எல்லா நாடுகள்லையும் ஓடி போய் கல்வியை கற்றுட்டுவாங்க, டெக்னாலஜியை கற்றுட்டுவாங்க, தொழிலை கற்றுட்டுவாங்க, கண்டுபிடிப்புகளை கற்றுட்டுவாங்க, அறிவை கற்றுட்டுவாங்க. உங்கள் மொழியில் ஒரு அறிவு இருக்குது, அது உங்களை எல்லாரையும் காப்பாற்றுற அறிவு, பூமியையே காப்பாற்றுற அறிவு. இந்த அறிவு ஏன் நமக்கு வரவே மாட்டேங்குது? அதையும் நம்ம நம்ப மாட்டேங்கிறோம். அதை செயல்படுத்துறதுல ஏன் சோம்பேறித்தனமாக இருக்கும்? இதுதான் என்னுடைய ஆதங்கம். உண்மையிலேயே சின்னசாமி ஐயாவுக்கு வந்து நம்ம ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். ஏன்னா மிக அதிகமான பொருள் சேதமும் கால சேதமும் அவருக்கு தான் என்னை பொறுத்தல நிறையா ஏற்படுது நம்மளுடைய இதில் வந்து. ஏன்னா அந்த பகுதியில் எல்லாத்தையும் பார்த்துக்கிறவர், எல்லா இடத்துக்கும் என்னை சுமந்துட்டு போகிறவராக அவரே இருக்கார். அதற்காக நான் நன்றி, இது வரைக்கும் அவருக்கு நன்றி சொன்னதே இல்லை. அதற்காக அந்த அறிவை சுட்டி காட்டி அதை வந்து மேன்மைப்படுத்திய செந்தில்குமாருக்கு நன்றி.